காத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட. குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. காத்தாடி பாவாட காத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட. பார்த்து நான் வந்தேன் தீம்பாக, உன் பாவாட பூவில் நான் காம்பாக, காம்பாக வந்தேன் தீம்பாக. உன் வீட்டில் நேரம் ஆழில்லையே, ஓடாதே பெண்ணே நான் தேடிலையே. அடி செவ்வாழையே பட்டாலே, புனை ரெண்டு தள்ளாதோ பாமுல்லையே. காத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி பொன்னு கூத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட. குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. கொஞ்சம் விலகாதோ, அடிநாளெல்லாம் தவம் செய்தேன் நழுவாதோ, நழுவாதோ வந்து கழுவாதோ. நீர் சொட்ட நின்றாலே ஜலதோஷந்தான், நீ இங்கு போடாதே பகல் வேஷந்தான். இளம் பூஞ்சோலையே காத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட. குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. காத்தாடி பாவாட காத்தாட.